நீங்க தண்ணியடே குடிச்சு போட்டு கும்மியடே திருப்பிள்ளான்னு வந்துட்டா போத்து பிளாக்க ரக்குடா அத்தனையும் சுத்தி போட்டு கைய மாத்தி பார்த்தனா இரவு முழுதும் கண் முழிச்சு நட்சத்திரங்களை ரசிக்கலாம் எங்க வேணாம் உண்டு சீன் எங்க லெவலுக்கு வருவது உண்டு ட்ரீம் பத்தி குச்சி தூ நீ எந்த பேபி ரகசியமா உள்ளவானே